சூரியன் பது தூரமானதே, நட்சத்திரங்கள் பக்கமானதே. மனிதர் பேசும் பாஷை மறந்து பறவைகளோடு பேச போனதே. நிலவை போலவே இருளும் பிடிக்கும், உணவை போலவே பசியும் ருசிக்கும். எந்த பேனா வாங்கும் பொழுதும் என்னவர் பேர் தான் எழுதி பார்க்கும். கல்லில் இருந்தும் கவிதை முளைக்கும், காகிதம் மணக்கும் கண்ணீர் நிற்கும். நான் என்பதில் இன்னொரு பாதி யார் என்பதை இதயம் கேட்கும்.